ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நாலாவது ஸ்லோகம், வைராக்ய பஞ்சகம். துரீஸ்வர த்வார பஹிர் விதர்திகா துராசிகாயை ரசிதோயமஞ்சலிஹி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சயஸ்யந்தனபூஷணம் தனம். பொதுவா ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது வரணும்னா மனசை அடக்கணும். எப்பேற்பட்ட மனசை அடக்கணும் அப்படின்னா, மனசுங்கிறது பொதுவாக சொல்லுவாள் தமிழில், மனசுங்கிறது குரங்கு மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு அலைஞ்சுட்டே இருக்கும். சத்தியம் இல்லைன்னு சொல்லலை. அப்பவும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய வித்வத் இருக்கு, இல்லை நம்மக்கிட்ட பணம் இருக்கு நிறைய, இல்லை நாம் இப்போ ஏற்பட்ட குளத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு இருக்கிறச்சே, அடியேன் தாசன் அப்படின்றது மூலமா இதெல்லாம் அடக்கிறதுங்கிறதே பெரிய வைராக்கியம். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் உண்மையான தனம் எது, அது மாத்திரம் இல்லாம ராஜா கிட்டெல்லாம் தனத்துக்காக யாச்சனம் பண்ணோம் அப்படின்னா, போன ஸ்லோகத்தில் யாச்சாமகே மகீஸ்வரானு, ராஜாக்கள் இடத்துல போய் யாச்சனை பண்றதுங்கிறது கிடையாது, இல்லை பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சாதிச்சார். அப்படி யாச்சனை பண்றவாளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரும் பண்ணா அப்படிங்கிறத சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. துரீஸ்வர துவாரம், துவார பகிர் விதர்திகா. துரீஸ்வரர்கள் அப்படின்னா நம்ம கிட்ட இவ்வளவு பைசா இருக்கு, நாம தான் இந்த ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கோம். பொதுவா புத்தியே ஒரு ராஜ்யத்துல பெரிய ஸ்தானத்துல ராஜாவா இருக்கோம் அப்படின்னா புத்தி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல தசரதர் தன்னுடைய புத்திரன், ஜேஷ்டனாவும் சிரேஷ்டனாவும் இருக்கக்கூடிய ராமன், எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் பெருமாள் மேட்ச் பண்ணிட்டார் எல்லா குவாலிஃபிகேஷனையும். அது மாத்திரம் இல்லை, ராஜா சுயமாவே ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அந்த காலத்தில் மன்னராட்சி. அப்படி இருக்கிறச்சேவே மக்கள் எல்லாரும் என்ன சொல்றா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சபை கூட்டுறார். அந்யா மத்தியஸ்த சிந்தாகி விமர்த்தா பியதிகோதயா, ராமாயண வாக்கியம், நீங்கள் சொல்லுங்கோ என்னோட திருஷ்டிப்படி என் புள்ள எனக்கு வசதி அப்படின்னு தான் எனக்கு தோணும், மக்களாகி நீங்கள் சொல்லுங்கோ ராமன் வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே மக்கள்லாம் சொல்றா, இச்சாமஹா இச்சாமஹா இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயந்தம் ராமம் சத்ராவிரதானனம், ராமன் தான் வரணும், ராமன் யானை மேல சத்ருஞ்சயன் அப்படிங்கிற யானை மேல வந்து எங்களெல்லாம் ஆளணும், ராஜாவா வரணும்ன்றது நாங்க காத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத கொடுத்தா அயோத்தியா மக்கள். அப்போ உடனே தசரதர் கேட்டார், என்ன ராமன் அவ்வளோ நான் ராஜ்யத்தை சரியா நடத்தலையா, ராமன் வரணும்னு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்றேலே, கதன்னு மயி தர்மேன பிருத்திவி மனுஷாசதி, என்னோட தர்மத்தில் எதான கொஞ்சம் குறவா, நான் ஏதாவது ஒழுங்கா உங்களை ராஜ்யம் ஆளலையா அப்படின்னு கேட்டு சொல்கிறார், இல்லை இல்லை ராமனுக்கு அவ்வளோ குணங்கள் இருக்கு, நல்ல குணங்கள், அதனால ராமன் எங்களை ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன உடனே ராமனை கூப்பிட்டு சொல்கிறார் தசரதர், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவர் முதல்லயே நமக்கு நல்ல விஷயம் அப்படின்னாலே நம்ம யாருக்கிட்ட சொல்லுவோம்னா, பொதுவாக நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட போய் சொல்றது. அது அதே மாதிரி ராமரும் தன்னுடைய அம்மாவான கௌசல்ய கிட்ட போய் சொல்றார். சொல்றச்சே எப்படி சொல்லணும், பொதுவா தசரதர் சக்கரவர்த்தி பெரிய மன்னன், சக்கரவர்த்தி ராமனைய சக்கரவர்த்தி திருமகன் தானே சொல்றோம், அப்ப ஏற்பட்ட சக்கரவர்த்தி என்ன நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்றார், நான் வந்து ராஜாவா இருந்து ஆளப்போறேன், என்ன பட்டாபிஷேகம் பண்ண உடனே நான் ராஜா, ராஜாதி ராஜா என்னென்னவோ சொல்லிக்கிறாள், ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட எல்லாம் நான் தான், நான் இனிமேல் ஆளப்பிறந்தவன் நான் ஆளப்போறேன், நாளையிலிருந்து நான் தான் ராஜா, சக்கரவர்த்தியா இருந்து அப்படி ஒரு ஆட்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா ராமர் அப்படி சொல்லல கௌசல்ய கிட்ட. அம்பபுத்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி. அம்மா அப்பா என்ன பண்றேர், இந்த நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாத்தனம் அப்படிங்கிற கைங்கரியத்துல என்ன ஈடுபடுத்திருக்கார் அப்படின்னு ராமர் சொல்றார். அப்பன்னா சக்கரவர்த்தியா இருந்தா இருந்த போதிலும் மக்களை நாங்க ஆள்றோம் அப்படிங்கிற புத்தி இல்லை, மக்களுக்கு சேவை பண்றோம், மக்களுக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படிங்கிற புத்தி பெருமாளுக்கு. என்றும் தேசப்பணியில் அப்படின்னு கையெழுத்து போடுறா பாருங்க. அந்த மாதிரி ராமர் அயோத்தியா மக்கள் நாட்டு மக்களுடைய பணியில் ராமன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி புத்தி இருக்கா இந்த ராஜாக்களுக்கு அப்படின்னா கிடையாது. நாங்க ஆள்றோம், எங்க ஆட்சியில் இருக்கிறவா நீங்கள்லாம், நாங்க தான் வசதி அப்படின்னு இருக்கிறவா ராஜா. அதனால துரீஸ்வர அப்படின்னு சொல்றார் தேசிகன். அந்த அப்பேற்பட்ட ராஜாவுடைய வாசல்ல இருக்கக்கூடிய திண்ணையில உட்கார்ந்துருக்கா இந்த வித்வான்கள், இல்ல நாடகம் நடத்துறவா, இல்ல பாடுறவா, டான்ஸ் ஆடுறவா, இவாள்லாம் அந்த ராஜாவோட ஆத்துக்குள்ள கூட போக முடியாது. அவளுக்கு பர்மிஷனே டினை பண்ணிடுவா, பர்மிஷன் கிடையாது அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு. வாசல்லயே அந்த திண்ணையில உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஏன் வெயிட் பண்றா அப்படின்னா, ராஜா வந்தான்னா வெளில பாத்துட்டு ஓ வந்திருக்கேளா, ஆ பைசா பைசா வேணுமா, அது வேணுமா அப்படின்னு ஒரு தோரணையா கேட்பான் ராஜா. இவாள் ஆமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கொடுத்துடுவா பைசாவை. அதுக்காக இவாள்லாம் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்துட்டு இருக்கிறச்சேவோ இவாளுக்கோ ஆயிரம் மனக்கவலை. என்ன அப்படின்னா, இந்த ராஜா நமக்கு வந்து பைசா கொடுப்பாரா மாட்டாரா, கொடுத்தாலும் எவ்வளோ கொடுப்பார், இல்லை நம்மள்கிட்ட வேலையை வாங்கிட்டு பைசா கொடுக்காத போயிடுவாரா, நாம எதிர்பார்க்கிற பைசா கொடுப்பாரா, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரே மனக்கவலையோட காத்துட்டு இருப்பா. சுவாமி தேசிகன் அதை சாதிக்கிறச்சே, துராசிகாயை அப்படிங்கிற துராசிகம், துராசிகா அப்படின்னா ராஜா வந்தா எழுந்துக்கணும், ராஜா தங்ககிட்ட பேசல, தங்களை பார்க்க வரல, ஆனா எங்கேயோ நடந்து போறார் அப்படின்னாலும் ஏந்துக்கணும். ராஜா ஹம் அப்படின்னா பயப்படணும், என்ன பார்த்தே அப்படி கேட்கறியா அப்படின்னு திடீர்னு. ராஜாக்கள்லாம் எந்த சமயத்துல அவளுக்கு சத்துவமா புத்தி இருக்குன்றது தெரியாது. அவ ஹுங்காரம் பண்ணா பயப்படணும். அப்ப ஏற்பட்ட அந்த ஸ்திதிக்கு தேசிகன் அஞ்சலி பண்றான், கை கூப்பிடுற. கை கூப்பிடுறதுன்னா பக்தியா இல்லை இந்த இடத்துல, அப்பா உன் சங்காத்தமே வேண்டாண்டா அப்படின்னு நாமெல்லாம் கை கூப்பிடுறோமே, உன்னோடைய சங்கமே வேண்டாம், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், உன் கூட இருந்த வரைக்கும் போறோம் அப்படின்னு சொல்லி கை கூப்பிடுமே, அந்த மாதிரி ஒரு அஞ்சலி பண்றார். துராசிகாயை ரசிதோயம் அஞ்சலி, அஞ்சலி செய்யப்பட்டது அப்படிங்கிறார் தேசிகன். அப்ப உடனே மீதி கவிகள்லாம் கேட்டாலும், என்ன சுவாமி பைசான்றது கொஞ்சமான வேணுமே, தனம் அப்படிங்கிறது கொஞ்சமான வேணுமே, நீர் இப்படி அந்த ஆசைக்கு அஞ்சலி பண்றீர், இப்படி ஒரு எண்ணம் வராம இருக்கணும், இந்த மாதிரி ராஜாக்களுடைய திண்ணை வாசல்ல போய் உட்காந்து காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை வருமே எங்களுக்கு, அந்த கவலை எல்லாம் படாத இருக்கீரே, என்ன இது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு மேல் தேசிகன் பதில் சொல்றார். அதுலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இப்ப ஏற்பட்ட தனத்தினால கர்வம் உடைய ராஜாக்கள் இருந்திருக்காங்கிறது தெரியறது. பாஷ்யகார ஆசிரிச்சவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா, மதுகர மௌலிதத்ன மததந்துர தந்தி கடா கரட கடாகவாகி கணசீகர ஸ்ரீபரிதாம் அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம் அப்படின்னா, யானை பல யானைகள் வச்சுருக்கா, தனிக்காள் வெல்த் உடையவா, ஏன்னா பணக்காரால தான் யானையை மேய்க்க முடியும். பொதுவாக கேட்போமே, அது யானையை கட்டி சாதம் போடுற வேலை அது அப்படின்னு சொல்லுவா, அவ்வளோ பெரிய பைசாக்கு செலவாருது அப்படின்னா. இந்த மாதிரி யானையை வச்சுருக்கான்னா அவள் பெரிய தனிக்காளாதான் இருக்கணும். அம்பானி அதானி அந்த மாதிரி அந்த லெவலுக்கு இருந்தால் தான் யானையெல்லாம் வச்சுருக்கா மேய்க்க முடியும். மெயின்டெனன்ஸே யானை அவ்வளோ இருக்கு யானைக்கு. அப்போ பல யானைகள் வச்சுருக்கா. அப்பேற்பட்ட யானையோடைய யானைக்கு மத ஜலம் அப்படின்னு ஒன்று சுரக்கும். அந்த ஜலத்தினால அந்த இடமே மூழ்கி இருக்கு. அவ்வளோ மத ஜலம் பெருகியிருக்கு, அவ்வளோ யானைகள் இருக்கு. அதில் வண்டுகள்லாம் தேனை சாப்பிட்டுட்டு அதுவும் ஏதோ என்னதுரா இது அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த ஜலத்தில் மூழ்கிடுத்து. ஜலத்தில் அது உழுந்துருத்துன்னா அதால் திருப்பி எழுந்துக்க முடியல, அந்த அளவுக்கு மத ஜலம். அப்போ இவ்வளோ மத ஜலம் பெறுகிறதுனா அவ்வளோ யானைகள் இருக்கணும். அவ்வளோ யானைகள் இருக்கணும்னா அவளுக்கு அவ்வளோ பைசா இருக்கணும். அப்பேற்பட்ட அவ்வளோ பைசா இருக்கிறவாளும் அந்த யானை அந்த தனம் அந்த பைசா எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமானார் திருவடியை ஆசிரயிச்சா அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகன் நித்திராதி சப்தத்தில சாதிக்கிறார். யதிபதி சம்பிரதாய நிரபாய தனோபசிதாக. அவளுக்கு எது பெருசா தனமா தெரிஞ்சது அப்படின்னா இந்த யானைய மேய்க்கிற அளவுக்கு வச்சுருந்த தனம் அவளுக்கு தனமா தெரியல. யதிபதி அப்படின்னு எழுந்தருள் இருந்த எம்பெருமானார் சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயம் அப்படிங்கிற பெரிய தனத்துக்கு நிரபாய தனம், இந்த யானையோட யானை வச்சு மேய்க்கிற அளவுக்கு இருக்கிற பைசாலாம் என்னைக்கு வேணா ஐடி வரலாம், இடி வரலாம், கேஸ் போடுவா போயிடும். ஆனால் சுவாமி ராமானுஜ சம்பிரதாயத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா அந்த தனத்தை ஒருத்தரால் அபகரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அது பகவானாலேயே அபகரிக்க முடியாததான ஒரு தனம், நிரபாய தனம், அபாயம் இல்லாத ஒரு தனம், யதிபதி சம்பிரதாய தனம் அப்படிங்கிறது. அதே சுவாமி தேசிய நீங்கள் சாதிக்கிறார். ஏத அஞ்சனாபம் நிரபாயம் அஸ்திமே தனஞ்சய தனஞ்சய சந்தன பூஷணம் தனம். நீங்கள்லாம் கேட்குறீங்கோ பைசா தனத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு, என்கிட்ட ஒரு தனம் இருக்கு. எப்பேற்பட்ட தனம் அப்படின்னா எந்த தனமானது கருப்பு கலரில் மை போல இருக்கக்கூடியதும் அழிவற்றதுமான தனஞ்சய சந்தன பூஷணம் அர்ஜுனனுடைய ரத்தத்தில் ரத்தத்துக்கு அலங்காரமாக இருந்ததோ அந்த தனம் எனக்கு இருக்கு. எது அப்படின்னா பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த பெருமாள் பார்த்தசாரதி ஆகிய தனம், கருமாமுகில் வண்ணன் அப்பேற்பட்ட தனம் எனக்கு போகும். நீங்கள்லாம் ஆசைப்படுற தனம்ன்றது இன்னைக்கு வேணால் உங்கள் கையை விட்டு போயிடும். ஆனால் என்னோட தனம் அப்படிங்கிறது என்னோட தனத்துக்கும் அழிவு கிடையாது. என பகவான் நித்தியம் அப்படிங்கிற விஷயத்தில் நிரபாயம், அதுக்கு ஒரு அபாயம் ஏற்படும் அப்படிங்கிறதும் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் எப்பேற்பட்ட நிறத்தில் இருக்குன்னா கருமை நிறத்தில் இருக்கு, மை நிறத்தில் இருக்கு. மை பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவா அப்படின்னா விஷயங்கள் நல்லா தெரியணும் அப்படின்னா மையிட்டுக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். எனக்கு பகவானை பற்றி நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மை தேவை. அஞ்சனம் யோக திருஷ்டே அப்படின்னு பகவத்யான சோபானத்தில் சாதிக்கிறார். அந்த ரீதியில் யோகம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அஞ்சனம் மாதிரி இருக்காரா ரங்கநாதன். ஏன்னா ரங்கநாதன் மூலவர் கருப்போ இல்லையோ, அந்த மாதிரி பார்த்தசாரதி பார்த்தசாரதியும் கருப்பு மை நிறம். பார்த்தசாரதியை போய் இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கலாம். எப்பேற்பட்ட பார்த்தசாரதி, பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தானே. அந்த அஞ்சு பேரை எத்தனை விதத்தில் ரட்சணம் பண்ணார் அதெல்லாம் குந்தி ஸ்தவத்தில் விஸ்தாரமாக சொல்கிறா குந்தி கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறச்சே. அப்பேற்பட்ட தனம் எனக்கு இருக்கிறச்சே நீங்கள் ஆசைப்படுற ராஜா கிட்டேருந்து பயந்துண்டு வருமா வராதான்ற பயத்தோடு இருக்கக்கூடிய தனத்துக்கெல்லாம் ஆசைக்கெல்லாம் நான் ஒரு அஞ்சலி பண்ணிட்டேன். போருந்தா சாமி உங்களோட சங்காத்தமே வேண்டாம், எனக்குன்னு ஒரு தனம் இருக்கு, அது பார்த்தசாரதி ஆகிய தனம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். துரீஸ்வரத்வார பகிர் விதர்திகா துராசிகாயை ரச்சிதோ யமஞ்சலிஹி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்திமே தனஞ்சயஸ்யந்தன பூஷணம் தனம். శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః.